तृणम अंतरत कृत्वा प्रत्युवाच सुचिस्मिता इवत्तय मनोमत्तः सजरे प्रियताम मनः। வாரணனை பார்த்து சிவாத்தி சீட்டை சொன்ன வார்த்தைகள் திருணம் அந்தரத்த கிருத்வா, உட்காந்து நேரத்தில் ஒரு சின்ன புல்லு இருந்ததா, அதை கிள்ளி போட்டு பேசினா, ஏன் புல்ல கிள்ளி போட்டு பேசினா அப்படின்ட்டு பெரியவாச்சாமில் ஐயாக்கியானோம். உன்னுடைய படைபலம் பணபலம் உன்னுடைய செல்வ செருக்கு எல்லாவற்றையும் ராவணா நீ காட்டுகிறாயே, என் நாயகனின் முன்னால் இவை அனைத்தும் எனக்கு புல்லுக்கு சமானம், எனவே திருடம் மந்தர தக்கிருத்வா. இரண்டாவது, ராமன் என்னும் சிங்கத்துக்கு என்று இருக்கின்றவள் நான், நீ சாதாரண முயல், முயல் புல்லைத்தான் விரும்பலாமே தவிர சிம்மத்துக்கு உண்டான உணவை முயல் விரும்புவது நியாயமாகாது, எனவே உனக்கு திருணம் புல்லுதான் ஆகாரம், ஞாபகம் வச்சுக்கோ. திருணம் மந்தரத்துவா, ஏன் புள்ளைகள் போட்டார்னா துரும்பு இருக்கிறதே அது கூட ராமனுடைய அருள் இருந்தால்தான் அசையும், நீ கேவலமானவன், துரும்பை விட மோசமானவன். திருணம் மந்தரத கிருத்வா, நேரடியாக உன்னிடம் பேசுவது தவறு, எனவே இடையிலே ஓரறிவுள்ள ஒரு புள்ளாக இருக்கட்டுமே என்றுதான் அதை போட்டிருக்கிறேன். திருணம் மந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, இளம் புன்னகையோடு சொன்னாராம். நிவர்த்தய மனோமத்தகா, முதல்ல உன் புத்தி இருக்க மனசு இருக்க அதை மாத்திக்கோ, என்னை விரும்புற பாரு, அந்த எண்ணம் மிகப்பெரிய தவறு. நிவர்த்தய மனோமத்தா சுஜனே பிரியதாம் மனகா, ஏண்டாப்பா உனக்கு தேவிகள் இருக்கா இல்லையா, அந்த தேவிகளோடு நீ சந்தோஷமாக இரு, என்னிடத்தில் ஏன் வந்து வம்பு செய்கிறாய். நமாம் பிரார்த்தையிடும் யுக்தா, என்னை இப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறியே அது உன்ன போல பெரிய உனக்கு அழகல்ல, நீ என்னை விரும்பி கேட்பது இருக்கிறதே அது பாவமே செய்துவிட்ட ஒருவன் சித்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம் நீ என்னை பிரார்த்திப்பது. அகாரியம் மயாகாரியம், நீவன அயோக்கியத்தனம் பண்ணலாம், பெரியவர்கள் செய்யாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், பெரியவர்கள் எதை செய்திருக்கிறார்களோ அதைத்தான் செய்வோம், அகாரியம் செய்யக்கூடாதது. நம் அயா காரியம் நீவனா பண்ணலாம்பா, எங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏக பத்னியாசிக்கம், ஒருவன் ஒரு தீ அப்படின்னு வாழ்ற நாகரிகம் இருக்கு இல்லையா, எனக்கு அவர்தான் நாயகன், ஆகவே நான் சொல்றேன் கேளு. நிவர்த்தய மனோமத்தகா, மதம் பிடிச்சு போயிருக்கிற ஒரு மனம் இருக்க அத மாத்திக்கோ. அதோட நிறத்துல சாது தர்மம் அரக்ஷஸ்வ, நன்னா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ, பெரியவாள்லாம் எந்த நல்ல வழியில பண்ண போனாலோ அந்த நல்ல வழியில போ, தர்மத்தை பின்பற்று. சாது சாது விரதம் சரா, பெரியவா வகுத்து கொடுத்துருக்கா, மரபுல வகுத்து கொடுத்துருக்கா, இந்த ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா அத மாத்தாரு, மாத்திர அதிகாரம் உனக்கு கிடையாது. என்னை இவ்வளவு விரும்புறியே ஒரு க்ஷணம் நினைச்சுப்பார், உன்னுடைய மனைவியை வேற யாராவது விரும்பினா உன் மனசு என்ன பாடுபடும், அந்நேஷம் உன்னுடைய மனைவியை நீ எப்படி காப்பாற்றுவோ அப்படி மாத்திரம் மனைவியுடைய கற்புக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும் இல்லையா. ராவணா ஒரு கணம் சிந்தித்துப்பார், உன் மனைவியை எவனாவது விரும்புவானால் நீ எத்தனை பாடுபடுவாய், அதையல்லவா மற்றவர்கள் படுவார்கள். இந்த ஒரு சாதாரண புத்தி கூட இல்லையே உனக்கு. ஏ நிசாச்சாரா, ஏ அரக்கனேன்னு ஒரு அர்த்தம். இருட்டிலே உறவுவன் நீ, அறம் எனும் வெளிச்சத்துக்கு வா. அறமில்லாத இருட்டிலே கிடந்து அவதிப்படாது. உன்னை உபமானமாக வைத்துக்கொள். ஆத்மானம் உபமானம் கிறிஸ்துவா, உன்னை உபமானம் வச்சுக்கோ. மற்றவாளுக்கு நீ, உனக்கு யார் நல்லத பண்ணணும் நினைக்கிறியோ அந்த நல்லத நீ பண்ணணும். மற்றவா உனக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கியானா நீ தொல்லை கொடுக்க கூடாது. அதனால முதல்ல உன்னை உபமானமாக வச்சுண்டு நினைச்சுப்பார். ஆத்மானம் உபமானம் கிறிஸ்துவா, சேது தாதேது ரம்யதாம். உனக்கு நிறைய மனைவிகள் இருக்கா, அவரோட கூட சந்தோஷமாகவே ராவணா உனக்கு சொல்லட்டுமா கேக்குறியா? அசிஷ்டம் செய்து தாரேஷு, தன்னுடைய மனைவி இடத்திலே மகிழ்ச்சி அடையாத ஒருவன், அசைகின்ற உள்ளத்தை உடையவன், சபலம் கேவலம் சபலத்தினாலே தவறு செய்கிறான். சகலேந்திரியம் புலன்களால் ஈர்க்கப்பட்டு அவன் தவறு செய்கிறான். ஆகவே நினைவுகள், நீ மாற்றா மனைவியை விரும்புவது தவறு. அது மட்டுமல்ல, மாற்றா மனைவி நீ விரும்பினியானா நயந்தி விகிருதி பிரஜம், உனக்கு இருக்கிற அறிவு இருக்கு பாரு, அந்த அறிவு இல்லாம போயிடும், புத்தி கெட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, பரவாயாக பராபவம். இன்னொருத்தருடைய மனைவி விரும்புவதற்கு வாழ்க்கையில ரொம்ப தொல்லைய கொடுக்கும்பா. இது உனக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. வேதம் படிச்சவன் நீ, சிவபக்தன் நீ, நல்ல இசைவாளன் நீ, இவ்வளவு இருந்து சாதாரண ஒரு சின்ன சமாச்சாரம் மாற்றா மனைவியை விரும்புவது கூடாது என்ற தர்மம் தெரியாம இருக்கியே. இந்த தர்மத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கு பத்தியா உனக்கு என்று பரிதாபப்பட்டு தர்மத்தை உணர்ந்து பார். அம்மா ராவணா, எனக்கு ஒரு சந்தேகம். இங்க சந்தோ நவாசந்தி, இங்க படிச்ச நல்லவ யாரும் இல்லையா? இந்த லங்கையில நன்னா படிச்சவா யாரும் இல்லையோ? ஒருவேளை நன்னா படிச்சவன் இருந்து அவ சொல்றத நான் கேட்கறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டியோ? அப்படி ஏதாவது முடிவு பண்ணிருந்தா இகசந்தோ நவா சந்தி கதோவான அனுபத்ததே எதாகி விபரீதா தே புத்திஹி. நீ படிக்கணும், எந்த நாட்டில் எவ்வளவு படிச்சவன் இருப்பான் இல்லையா? நன்கு கற்றவர்கள் சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நீயாகவும் உணராமல் மற்றவர்கள் சொல்லியும் கேட்காமல் விபரீதமான புத்தியை உடையவனாக நான் இருந்தால் நீ ராவணா நிச்சயமாக அறிந்துபடுவாய். நீ ஜீவிக்கணும். வாய்ப்பு கேட்கிறேனே காரணம் தெரியுமா? எனக்காக இல்லை, என்ன நீ ஒன்னும் பண்ண முடியாது நிச்சயம் தெரியும். எனக்கு இவ்வளவு அறிவுரைகள் உனக்கு சொல்ற காரணம் தெரியுமா? நீ அழியக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன். அறிவை தேடி நீ வருகிறாய், நீ அழியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். சாது ராவணா, ராமேன மாம் சமானய துக்கிதாம். ராமனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லையா? என்ன நல்லபடியா கொண்டு போய் ராமன் கிட்ட ஒப்படைச்சிடும். ஒப்படைக்க போறது நிச்சயம், ஆனா நல்லபடியா ஒப்படைச்சிடும். உனக்கு ஆபத்து இல்லாம, உன் பந்துக்களுக்கு ஆபத்து இல்லாம நல்லபடியா ராமனிடத்துல கொண்டு போய் என்னை ஒப்படைச்சிடும். காட்டுல பெண் யானையை பிடிச்சிடுவோங்கிற விற்பாடு, அந்த பெண் யானையை கொண்டு போய் ஆணியானையோட உடனேதான் புத்திசாலித்தனம். எனவே நீ என்னை ராமனிடம் கொண்டு போய் ஒப்படைத்து விடு, அதுதான் நீ உய்வதற்கு உண்டான ஒரே வழி. இப்படி எல்லாம் சொல்றனே காரணம் தெரியுமா? என்னுடைய ராமன் யார் தெரியுமா உனக்கு? விதி தகா, அருமையான சோகம் இது. விதித்தாக எப்படி வாழ வேண்டும் என்று வகுத்து கொண்டு வாழ்பவன். மனம் போனபடியெல்லாம் வாழறவன் இல்லை. மற்ற ஜீவன்கள் வாழ்கின்றன, மனிதன் வாழ்வை நடத்துகிறான். மனிதர்களில் உத்தமன் வாழ்வை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக்குகிறான். விதித்தகா இப்படித்தான் வாழணும். அம்மா கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கணும், அப்பா கிட்ட இவ்வளவு பக்தி இருக்கணும், மனைவி கிட்ட இவ்வளவு அன்பு இருக்கணும், தர்மத்திலே இவ்வளவு பற்று இருக்கணும், சத்தியத்தை காப்பாற்றணும். இப்படி வகுத்து கொண்டு வாழ்பவன் ஒண்ணுமானாலே அலையிற புத்தி கிடையாது. விதித்தகா அது மாத்திரம் இல்ல, சகி தர்மஜ்யஹா. ராமன் யார் தெரியுமா? அறமே உருவானவன். தர்மம் வேற ராமன் வேற இல்ல. ஆகையினாலே ராமன் தர்மா தெரிஞ்சுவோ. சரணாகத வத்சலகா அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. யாராவது அவனை சரணாகதி பண்ணி விடுவார்களே ஆனால் அவர்களிடையே வாத்சல்யம் காட்டுகின்ற குணம் ராமனுக்கு உண்டு. என்னை நீ அபகரித்து வந்திருக்கிறாயே, நீ கொடிய செயல், இந்த கொடிய செயலை செய்திருக்கின்ற நீ போய் ராமன் விழுந்து விடுவாயானால் உன்னை மன்னிப்பதற்கும் தயாராயிருக்கின்ற உத்தம குணமுடையவன் ராமன். சீதையை போல அறம் சின்னவர்கள் யாரும் கிடையாது. நான் எழுதியிருக்கேன், மூன்று பெண்கள் மறக்க முடியாத பெண்கள், அறம் உரைத்த அருங்குடி மகளிர் ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்கேன், அதை எழுதியிருக்கேன். சகுந்தலையை போல ஒரு தைரியமான பெண்ணை பார்க்க முடியாது. துஷ்யந்தன் சபையில துஷ்யந்தனை வச்சு வாங்குவாங்க வாங்கலாம். அதே அப்பா என்ன கேள்விகள், அறிவார்ந்த கேள்விகள். அதே மாதிரி ராமாயணத்துல சீதை ராவணனை வச்சு அவன் நாட்டுல அவன் எல்லையில அவருடைய பாதுகாப்புல கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன அர்த்தம்? தர்மத்தை பற்றி பேசும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஆணித்தனமா பேசணும், எதிர மனசுல பதிகிற மாதிரி பேசணும். அதனால விதித்தா சகி தர்மஜா சரணாகத வசலா. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? உனக்கு ஜீவதசையோடு இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால், உயிரோடு இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால், தேன மைத்திரியும் பவத்துத்தே அவனோடு நட்பு செய்துகொள். நீ காலில் விழுவன்னு சொல்லல, நான் உனது நண்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்படி நண்பன் என்ற வார்த்தையை சொன்னா பழைச்சு போயிடுவேன். என் ஜீவத்தின் நிச்சசி பழைக்கணும்னு எண்ணம் இருந்தா, உயிரோடு இருக்கணும்னு எண்ணம் இருந்தா, ராமனிடத்துல போய் என்னை ஒப்படைச்சிட்டு நீ என் இனிய நண்பன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. ராமன் நிச்சயமா உன்னை ஏற்றுக்குவான், அவன் கருணை கடல் என்று ஹிதமான வார்த்தைகளை சொன்னாள். இதுல ஒரு அழகு உண்டு. தேர மைத்திரி பகவத்து தே அப்படின்னு லங்கையில ராவணனை பார்த்து சொன்னா இல்லையா, பின்னால பார்க்க போறோம். ராமன் ஒரு வார்த்தை சொல்ல போறான், மித்திரபாவேன சம்பிராப்தம்னு சொல்ல போறான். மித்திரபாவேன சம்பிராப்தம் அப்படிங்கிற ஸ்லோகம் ராமன் வாயில வர்றதுக்கு காரணமே, பிராட்டி ராவணனை பார்த்து மைத்திரி பவதுதே உனக்கு ராவணனோடு நட்பு உண்டாகட்டும் சொன்னா இல்லையா. இங்க சொன்னாவோ, இங்க இலங்கையில பம்பை கரையில உட்காந்துருக்கான் இல்லையா ராமன், சதா சூன்னனா. காரணம் தெரியுமா? ராமன் உள்ளத்திலே சீதையும் சீதையின் உள்ளத்திலே ராமனும் இருக்கின்ற காரணத்தினால் சீதை எதை நினைக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்துபவன் ராமன். ராமன் என்ன நினைக்கிறானோ அதற்கு வழிகாட்டியா இருப்பவள் சீதை. ஏற்றத்தில் இவர்களுடைய மிதுனம் இருக்கிறதே சூக்ஷதரம், எம்பெருமானும் பிராட்டியும் இணைந்திருக்கின்ற இலக்கு இருக்கிறதே அது சூக்ஷ்மதரம் அப்படின்னு சொன்னா, சிறந்த அறிவாளிகள் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர சாதாரணமானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. திவ்ய தம்பதிகள் என்று அவர்களை சொல்லுவதற்கு என்ன காரணம்? பட்டியலே போடணும் என்னென்ன குணங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறது. எனவே ராவணா நான் சொல்றேன் கேள், தேன மைத்ரி பவதுத்தே என்று சொன்னாள். மேலும் தொடர்கிறாள், ராட்சசேந்திரா ராவணா. மகாசர்பான் ராட்சசர்னா இருக்காளே, அதான் பாம்புகள் மாதிரி. சராமோ கருடோ மகான், ராமன் யார் தெரியுமா? கருத்மான். பாம்பு ஆட்ட போடலாம், கருத்மான் நிழல் விழற வரையில். கருத்மான் நிழல் பட்டா அது இருக்கிற இடம் தெரியாது. எப்படி கருடனானவன் நாகங்களை எல்லாம் தன்னுடைய கால்களினாலேயே தூக்கி கொண்டு பறக்கிறாரோ, அப்படி உங்களை ராமன் நிச்சயமாக அழைப்பான். அவ்வளவு வேகமா தூக்கி உங்களை போட்டுடுவான். ஞாபகம் வச்சுக்கோ, அரக்கரைகள் அத்தனை பேரும் பாம்புகள் சொன்னா என் தலைவன் ராமன் இருக்கிறாரே, அவன் கருடன், எனவே நினைவுகள். உனக்கே பயம் இருக்கு. ஆஷவம் தயோசூன்யம், ராமலட்சுமணர்கள் இல்லாத சமயம் பார்த்து அவர்கள் உணவு பொருள்களை தேடுவதற்காக சென்றிருந்த பொழுது என்னை அபகரித்து வந்திருக்கிறாய். கோச்சாரம் கதையோ பிராத்ரோ, உணவு பொருளை தேடுவதற்காக அவர் சென்ற பொழுது, நான் தனியாக இருந்த பொழுது என்னை நீ அபகரித்துக் கொண்டு வந்திருக்கிறாய். ஏன் தெரியுமா? ராமன் அருகிலே வருவதற்கு கூட உனக்கு யோகியதை இல்லை. இன்னும் சொல்ல போனால், ராமன் மீது பட்ட காற்று கூட உன் மீது படுவதற்கு அருகதை இல்லாதவன் நீ. நகிகந்த முபாத்ராய ராமலட்சுமண யோத்ரயா, ராமலட்சுமணர்களுக்கு திட்ட வர முடியாது. சத்தியம் சந்தர்ஷனம், அவால பார்க்கவே முடியாது. என்ன அர்த்தம்? தப்பு செய்தவன் எவனும் ராமன் கிட்ட எதிர போய் நிற்க முடியாது. சத்தமே விடுமான அவனுடைய பார்வை இருக்காதே, அட ஏண்டா இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறேனா அப்படி கண்களாலேயே, கருணை பார்வையினாலேயே நம்மை தகைய கவித்து விடுவான். தர்சந்தர்சனம் சாப்பம், சந்தர்சனம்னு ஒரு வார்த்தை, தர்சனம்னு ஒரு வார்த்தை, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். நாம போய் கோவில்ல பெருமாளை சேவிச்சா தரிசனம், பெருமாளது பார்வை நம் மீது விழுந்தால் சந்தர்சனம். நம்மனா தெரிஞ்சுக்கணும். நம்ம பல பேர் கோவிலுக்கு போறான், பல பேர் பெருமாளை சேவிக்கிறான், ஆனா எல்லோருடைய மேலையிலேயும் பகவானது பார்வை விழுவதில்லை. அவை பகவான் பார்வை நம்ம பேரை விழணும், அதான் சந்தர்சனம். சத்தியம் சந்தர்சனம் சாத்தும், அவன் எதிர நிக்க முடியாது. உன்னால எப்படி கேக்குறியா? சுனா சாத்துலையோ, நான் இருக்க அது சிங்கத்தை எதிர நிக்க முடியுமா? ஆசிரமம் தத்தையோ சூன்யம், ஆசிரமத்திலே அவர்கள் இல்லாத பொழுது நீ என்னை தூக்கி வந்திருக்கிறாய். சிங்கத்தின் முன்னால் நரி செல்ல முடியாது, அதுபோல் ராமன் எதிரே நீ செல்ல முடியாதவன் என்று அறவுரைகளை கூறினார். கடைசிய ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா ராவணா உனக்கு சிவபெருமான் வேண்டியவன், சிவபெருமானுக்கு குபேரன் வேண்டியவன், நீ எல்லா அஸ்தத்து கிரகங்களையும் அடக்கி வச்சிருக்க, நான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்குவேன், என்னை காப்பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினைச்சியானா ராவணா சொல்றேன் கேடு. இதே குபேரஸ்ய கதோதவாலயம், குபேரனுடைய நாட்டுக்கு போய் அங்க ஒளிஞ்சுக்கணும் பார்த்தாலும் சரி, இல்ல சதம் கதோவா, பரமேஸ்வரன் இருக்கிற இடம் இருக்க கவலையங்கிறி, அங்க போனாலும் சரி, வருணா சேராஜ்யா வருணன் இருக்கானே அந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அதன்றே விமோக்ஷதே, நீ ராமனிடமிருந்து தப்பிப்பது என்பது நடக்காத காரியம். நீ சொல்லலாம், எவ்வளவு தெரியாது தெரியுமா, குபேரன் வேண்டியவன், பரமேஸ்வரன் வேண்டியவன், வாயு வேண்டியவன், அக்னி வேண்டியவன் அப்படின்னு சொல்லலாம். நீ நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஞாபகம் வச்சுக்கோ, ராமனது கனையிலிருந்து நீ தப்புவது என்பது நடக்காத காரியம். எப்படின்னு கேக்குறியா? பலமான காற்று அடிக்கும் பொழுது மிகப்பெரிய மரங்கள் எல்லாம் சாய்ந்து விடுகின்றன, எனவே ராமனது சினம் என்னும் காற்று வீசுமானால் அந்த காற்றிலே அடிபட்ட நீ அடியோடு மரம் சாய்வது போல் சாயப் போகிறாய். எங்கு போனாலும் உன்னால் தப்பிக்க முடியாது. நீ ஜீவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நான் அறவுரை கூறுகிறேன். நிவர்த்தய மனோமத்தகா, மனதை மாற்றிக்கொள் என்று அறவுரை கூறுகிறார். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. பருஷாணிக வாக்கியானி யானி யானி பிரவீசிமாம் ஏசைத்தே, கொடிய வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், எந்த கடுமையான வார்த்தைகளை எல்லாம் நீ பேசியிருக்கிறாயோ அந்த வார்த்தைகளை மற்றவர் பேசியிருப்பார்களே, ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு தண்டனை மரண தண்டனை. நீ இவ்வளவு பேசியிருக்க ஒன்னும் காது கொடுத்து கேட்க முடியல. பருஷாணிய வாக்கியானி, மிக கொடூரமான சொற்கள். இந்த சொற்களை எல்லாம் வேற யாராவது பேசியிருந்தால்னா இத்தனை யமனோகத்துக்கு போயிருப்பான். பேசு பேசு வசோயுக்தா, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் தண்டனை தெரியுமா, உன்னை கொண்டிருந்துதான். ஆனா உன் பேர்ல இருக்கிற பத்து நாள உன்னை நான் கொல்ல விரும்பல, உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன். பக்கத்துல இருந்த அறக்கைகள் எல்லாம் பார்த்து சொன்னான், இருக்காளே இவளுக்கு 2 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கேன். தோவு மாசம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. யோ அவதிஹீதம் யதாக்கிருத்தா மயாக்கிருத்தா, உனக்கு 2 மாசம் அவகாசம் கொடுத்துருக்கேன். அறக்கைகளை பார்த்து சொன்னா, ஞாபகமா பார்த்துக்கோ, 2 மாசகாலம் அவகாசம் கொடுத்துருக்கேன். ததகா, 2 மாசத்துக்கு பிறகு சயனமாரோக மம துவம், என்னக்கு நீ உடன்படணும் அப்படின்னு மிரட்டினான். துவாபியாம் ஊர்தம் துமாசாபியாம், 2 மாசம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சீக்கே என்னை நீ பத்ராவா நினைக்கலேன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? மமத்வாம் பிராதராசார்த்தே, உன்னே எனக்கு காலை உணவுக்காக இங்கே இருக்கிற அரக்கர்கள் கொன்று விடுவார்கள். ஞாபகம் வச்சுக்கோ. ஆகையினாலே 2 மாதம் உனக்கு அபராதம் கொடுக்கிறேன், அதற்குள் நீ உடன்பட வேண்டும். சீதைக்கு மறுபடியும் கோபம் வருது. ஏ ராட்சபாதனா, அரக்கர்களிலேயே பொல்லாத வேண்டா, நீ இவ்வளவு ஹிதம் சொல்லி கேட்கல, எனக்கு நீ அவகாசம் கொடுக்கறியா? ராமஸ்ய பார்யாம், யார் தெரியுமா? ராமனுடைய தேவி. ராமன் யார் தெரியுமா? அமித தேஜசா, அளவுக்கு அதிகமாக புகழை உடையவன் ராமன். சாதாரணம் நினைச்சிட்டியா நீ அவனை? இந்த ராமன் தேவி நான் முக்தவானசு எத் பாபம், என்ன பார்த்து பாபமான வார்த்தைகளை நீ சொல்லியிருக்கிய மோக்ஷசி, எங்கடா போய் நீ பிழைக்க போற? ராகவன் தேவியாகிய என்னிடத்திலேயே பாப வார்த்தைகளை பேசி இருக்கின்ற நீ எங்க போய் உன்னை காப்பாத்திக்க போற? எங்க போனாலும் உன்னை ஒன்னால காப்பாத்திக்க முடியாது. எனக்கு வர கோபத்துக்கு இமய தே நயனே குரூரே விக்ருதே கிருஷ்ண பிங்கரே, என்ன இந்த பார்வை பாக்குறேன், இந்த 2 கண்ணு இருக்கு இல்லையா, அந்த 2 கண்ணு அப்படியே அழிஞ்சு போகட்டும். சித்தவு பதித்தம் கஸ்மாத்து, 2 கண்ணு தலையில விழுந்திருக்கும் நான் நினைச்சிருந்தேன் என்ன, ஆனா நான் நினைக்கல. காரணம் தெரியுமா? ராமனுக்கு இழுக்கு வரப்போகிறது என்பதற்காக நினைக்கிறார்கள். என் கம்மன் ஒரு அழகான பாட்டு எழுதினான், அல்லல் மாக்கள் இலங்கையதாகமோ, பைத்தியக்காரா, நான் இலங்கையை எவ்வளவு பெருசு நினைச்சிட்டு இருக்கியா? இலங்கையில் இருக்க அறக்கிறவங்க ஒரு ஆற்ற நினைச்சிருக்கா, அல்லல் மாக்கள் இலங்கையதாகமோ, என் சொல்லினால் சுடுவன், ஒரே ஒரு வார்த்தை போதும் இலங்கை அழிந்துபடட்டும், இது போச்சு, லங்கை சாம்பலா போயிடும். சொல்லினால் சுடுவன், ராமனுக்காவது வில்லு வேணும் போகணும், எனக்கு அதான் தேவையே இல்லை, சொல்லினால் சொல்லுவன். ஏன் சொல்ற தெரியுமா? ஐயன் வில்லினுக்கு மாது என்று வீசினேன். ராமன் கையிலே இருக்கின்ற வில்லுக்கு குறைவு வரப்போகிறது என்பதற்காகத்தான் அந்த எண்ணத்தை விட்டு ஒழித்திருக்கிறேன். எனக்கு இருந்தது கோபம், ஒரு அபியை கொடுத்துட்டான்னு நினைச்சேன். சே, என்ன எழுதுவோம் கதை எழுதுச்சே? ராமன் அலகரித்துக் கொண்டு போனால், சீதை இறங்கி எரித்து மீண்டு வந்தால் என்று சொன்னால் ராமன் கையிலே வில் எதற்கு என்ற கேள்வி எழும். எனவே அவன் வில்லுக்கு குறைவு வருவதை நான் விரும்பவில்லை, அதனாலே உன்னை விட்டிருக்கிறேன். அதனால் இங்கே சொன்னான், இமே தே நயனே குரோரே, நான் நினைச்சேன்னா அந்த ரெண்டு கண்ணும் அப்படியே தலையில விழுந்துடும். ஆனா மாம் அனாரிய ரிக்ஷதா, என்ன ஆரிய பாவம் இல்லாம பார்க்கிற கண் இருக்க, தலையில விழுந்துடும். ஞாபகத்தும் மகன் சக்கியா, ஒன்னும் என்ன ஞாபகம் வச்சுக்கோ ராவணா, என்னை அடைவது என்பது இருக்கிறதே அது நிச்சயமாக உன்னால் முடியாது. ரஸ்ய ராமஸ்ய தீமதா, நீ இப்படி எல்லாம் பேசி என்னை வலியுறுத்திய காரணம் தெரியுமா? விதி தவ பதார்த்தாய, நீ அழிந்துபட வேண்டும் என்று விதி இருக்கின்ற காரணத்தினாலே மதிகிட்டு போய் இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்று பருஷமான வார்த்தைகளை நாட்டகரா, நீ என்னடா பண்ணுவ? காலம் சரியா இல்ல, உன்னுடைய விதி, நீ அழிவை தேடுகின்றாய் என்று நிகழ்த்தினான். உடனே ராவணன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அரக்கியர்கள் எல்லாம் வலியுறுத்தினார் சீதையை. சீதை சொன்னா, அரக்கியர்களே சில வார்த்தைகள் சொல்றேன் கேளுங்கோ. தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா தமே குருஹோ, அவன் ஏழையோ பணக்காரனோ, ராஜ்யம் இருக்கோ ராஜ்யம் இல்லையோ, யார் எனக்கு நாயகனோ கணவனோ அவன்தான் எனக்கு பெரியவன். என் கணவனை விட பெரியவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணு எழுதி வச்சுக்கணும் இத, மூன்று ரெண்டு முகத்துக்கு முன்னே, அதாவது திரேதா யுகத்திலேயே ஒரு அறிவார்ந்த பெண் இவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை. தீனோவா ராஜ்ய ஹீரோவா, அவன் ஏரியா இருக்கட்டமே, ராஜ்யம் இல்லாம இருக்கட்டமே, எங்க அப்பா யாருக்கு என்ன கல்யாணம் பண்ண கொடுத்தாரோ அவர் தான் எனக்கு எல்லாம். நித்யம் அனுரக்தாஸ்மி, எப்பவும் எங்க ஆத்துக்காரரை பின்பற்றி போயிருக்கிறனால். எப்படி? யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனுக்கு எப்படி ஒளி சொந்தமோ அப்படி நான் ராமனை அனுசரித்து போகின்றவர் என்கிறே. மேலும் சொல்லுகிறேன் கேளுங்கள், நீங்கள் அரக்கியர்களாக இருக்கிறீர்கள், சில பெண்களை நினைவு கொள்ளுங்கள். யதா சச்சி மகாபாகா, இந்திராணி எப்பொழுதும் இந்திரனை விட்டு பிரிவதில்லை, அதுபோல நான் ராமனை பிரிய மாட்டேன், அவன் கூடவே இருக்கிறேன். இப்போது பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பிரிய மாட்டேன், பிரிக்கப்பட்டிருக்கிறேன். அருந்ததி வசிஷ்டம் சார், வசிஷ்டர் அருந்ததி கல்யாணத்துல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கிறது அப்படின்னு ஒரு சுரச்சடங்கு உண்டு. கல்யாண மண்டபத்துல மத்தியானம் 12 மணிக்கு வாத்தியார் சுவாமி கேட்கிறார், அருந்ததி பார்த்தேலா அப்படின்னு கேட்கிறார். இந்த தம்பதிகள் பார்த்தேன்னு சொல்றா, இது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் வாழ்க்கை. சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா? பிரவேசோகாமம்னு ஒண்ணு உண்டு, கல்யாணத்தினை சாயங்காலம் மாப்பிள்ளை யாத்திரை பண்ணுவா, அதான் கிரக பிரவேசம்ன்றது. பிரவேசோகாமம் அப்படின்னு உண்டு. இந்த பிரவேசோகாமம் முடிஞ்ச விற்பாடு வாத்தியராவ் தம்பதிகள் ஆட்சியில் வெளியில வந்து வடக்கு திசையை காட்டி 4 நட்சத்திரம் கட்டில் கால மாதிரி இருக்க பாத்தீங்களா? பக்கத்துல 3 நட்சத்திரம் இருக்க தெரியுதா? இந்த 4, 3, 7 நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம்னு பேரு. கடைசியா ஒரு நட்சத்திரம் தெரியுது, படிச்சு படிச்சுட்டு அதுதான் வசிஷ்டர். பக்கத்துல ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியுது பாத்தீங்களா? அதுதான் அருந்ததி. காலத்தை வென்று நிற்கின்ற தம்பதிகள் ராமாயண காலத்திலிருந்து வீராவரம் காலம் வரையில் எங்க காட்டணும் அப்படின்னா சப்தரி மண்டலம்னா வடக்குதான் காட்டணும். ஆகவே அருந்ததிய பார்க்கிறவர்களுக்கு வசிட்டரை தெரியாதவர் ரோகிணி சசினம் யதா, சந்திரனை எப்பொழுதும் பிரியாமல் இருப்பவர் ரோகிணி. 27 நட்சத்திரத்தோடு கூட இருக்கான் அவன், நான் ரோகிணி எப்பொழுதும் சந்திரன் கூடவே இருக்கிறார். வளர் பிறையிலேயும் இருக்கிறார், தேய் பிறையிலேயும் இருக்கிறார். கலவிளக்க வசதி வரும் பொழுதும் கணவன் இருக்க வேண்டும், கலவிளக்க வசதி குறைகின்ற பொழுதும் கணவன் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் கணவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்ற நியதியை ரோகிணியிடம் கற்றுக்கொள்ளலாம். லோபாமுத்ரா அகஸ்தியம், அகஸ்தியருடைய தேவி லோபாமுத்திரை அவளை போல. சுகன்யா சவணம் யதா, சேவனம் ஒரு ஸ்ரீஷி, அவருடைய தேவிகள் சுகன்யா. இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கேன், சுகன்யா சரித்திரம்னா படிக்கணும். தேவி பாகவதத்துல வர்றது இந்த சுகன்யானுடைய சரித்திரம் எடுத்தா கணவனுக்கு எப்படி அனுசரணையா நடந்திருக்கான்னு தெரியும். அதே மாதிரி சௌதாதம் மதயம் தீச்சா, கேசினி சகரம் யதா, சகரனை கேசினி புறந்தது போல. நைஷதம் தமயந்தி நிகழநாட்டரசனாக இருந்த நலனை தமயந்தி பிறந்தார் போல. பதிம் அனுபிரதா, பதிவிரதம் என்ன அர்த்தம், கணவனை பின்பற்றி செல்பவள். அதனாலே ராட்சத பெண்களே ஞாபகம் வச்சுக்குவோ, பெண்களுக்கு கணவன் தான் எல்லாம். ததாக இக்ஷ்வாகுவரம் ராமம், இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த சிறந்த சக்கரவர்த்தி திருமணம் ராமன் இருக்கானே, அவரை கணவனாக ஏற்றுக்கொண்டு அவன் உடனே அவனோடு மகிழ்ந்து அவனுக்காகவே வாழ்பவனாக இருக்கிறேன், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அரக்கியர்களை பார்த்து சொன்னார். மேலும் நாளை பார்க்கிறார்.